లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాం భుజ యుగ్మ రుగ్మ వ్యామోహ తత్తరితరాని త్రిణాయ మేనే అస్మద్గురోర్భగవతో శ్రీరేక సింగో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. ీయోంత ప్రవిశ్య మమ వాచమిమాం ప్రసూక్తాం సంజీవయచ్చ కిల శక్తిధరస్వదాంనా అన్యాస్తహస్తచరణశ్రవణత్వకాదీన్ ప్రాణాన్నమో భగవతే పురుషాయ తస్మై విశుద్ధ విజ్ఞానగణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. జయత్యాశ్రిత సంత్రాసద్వాంత విద్వంసనోదయ ప్రభావాన్ సీతయా దేవ్య పరమ వ్యోమ భాస్కర. సర్వేభ్య నమస్కార. రఘువీర గద్యత్తుడి ఉపన్యాసత్ర ఇన్నికి నామ 40వ చూర్ణికై 41వ చూర్ణికైను 2 చూర్ణికைகளை பார்க்கலாம். இன்றோடு அரண்யகாண்டம் பூர்த்தியாருது. కల్పిత విబుధ భావ కబందాపి నందిత. ఇది 40వ చూర్ణికై. అవంజ మహిమ ముని జన భజన ముషిత హృదయ కలుష శబరి మోక్ష సాక్షీభూత. ఇది 41వ చూర్ణికై. కల్పిత విబుధ భావ కబంధాపి నందిత. కల్పిత சம்பாதிக்கப்பட்ட தான் பெற்றுக்கொண்டன் விபுதபாவ தேவத்துவத்தை உடையவனே. தேவத்துவம் அப்படின்றது ஒரு தன்மை, அந்த தன்மையானது அவரிடத்துல இருக்கு. கபந்த, அந்த கபந்தனாலே அபிநந்தத்தி ஸ்துதிக்கப்பட்டவனே, ஸ்தோத்திரம் செய்யப்பட்டவனேன்னு அர்த்தம். ஒரு சக்கரவர்த்தி திருமகனுடைய குணமானது இந்த அற்புதமாகவே நிரூபிக்கப்படுகிறது. கபந்தன் அப்படின்றவன் ஒரு சாபத்தினாலே ராட்சசத்தன்மையை பெற்றவன். ராமனுடைய திருக்கரங்களாலே அவனுக்கு ஒரு விமோசனமானது ஏற்படுறது. அப்படிப்பட்ட ராட்சசனாயிருந்து கொண்டு இவருடைய திருக்கரங்களாலே விமோசனம் பெற்றதன் மூலமாக அவன் ராமனை ஸ்தோத்திரம் பண்றான். அந்த மாதிரி ஸ்தோத்திரம் செய்யப்பட்டவனே அப்படின்னு சுவாமி தேசிகன் இவரை இந்த சூர்ணிகையினால புகழ்ந்து பேசுறார். எப்படி இவருக்கு அவனுக்கு விமோக்ஷமானது கொடுக்கிறார் அப்படின்னா, மோட்சத்தை அவர் எப்படி கொடுக்கிறார் அப்படின்னா, சாப நிவிருத்தி எப்படி ஏற்படுறதுனால், ராமாயணத்திலே வருது. யதாசித்வா புஜௌ ராம த்வாம் தேக த்விஜேவ த்விஜனே வனே ததா த்வம் ப்ராப்ஸ்யசே ரூபம் ஸ்வமேவ விபுலம் சுப. அவனுடைய இரண்டு கரங்களையும் வெட்டி அவனை வந்து பள்ளத்துல தள்ளி அதற்கு மேல தகனம் பண்ணால் அவனுக்கு சுபமானது நடக்கும் அப்படின்றது அவனுடைய சாபம். யாரு ராமன் பரவந்து காத்துருக்க, எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க, பார்க்கணும் எத்தனை பேர் பார்க்கோ ராமன் வரத்துக்காக காத்துட்டு இருக்கா. இந்த ஜந்துக்களுக்கு எல்லாம் விமோசனம் எப்படி ஏற்படும், ராமன் திருக்கரங்களால ஏற்படும். அது அன்று மட்டும் ஏதோ திரேதாயுகத்துல தொடங்கி நடந்தது மட்டும் இல்ல, இன்றும் கலியுகத்திலும் சரி பல பேருக்கு விமோசனம் ஏற்படணும் அப்படின்னா ராமன் திருக்கரங்களால் நடக்கணும்னு காத்துட்டு இருக்கோம் நிறைய பேர். அதனாலதான் இன்னைக்கும் எல்லாரும் ராமனை கொண்டாடுறா. சாஸ்திர சம்மதமா நடக்கிறவாளும் சரி, பிரபத்தி பூர்வகமாக நடந்தாலும் சரி, வெறும் நாம சங்கீர்த்தனத்தை சொல்லிட்டு இருக்கக்கூடிய பக்திமான்களும் சரி, யாரா இருந்தாலும் ராமன் ராமன் ராமன் சொல்றதுக்கான காரணம் அதுதான். சீதையை தேடிந்து போறா, மேற்கு திக்குகா வனத்துல போயிட்டு இருக்கா, சீதையை காணும். ஜடாயுக்கும் சம்ஸ்காரம் பண்ணியாச்சு, இதுக்கு மேல ஒருத்தர் வழியே தெரியல, இந்த பக்கம் போனார் அப்படின்னா, நேற்று தட்சிண திக்குக்காக போறான்னா இந்த பக்கம் அப்படியே கலைஞ்சு இன்னொரு பக்கமா போயின்னு தேடிட்டு இருக்கா. கிரௌஞ்சாரண்யம்னு ஒரு வனம் வந்துருது, அந்த கிரௌஞ்சாரண்யத்துக்கு போறான். மதங்கர்னு ஒரு மகரிஷியுடைய ஆசிரமம் அது, அந்த வனத்துக்கு போறார். வனத்துக்காக போயிட்டு இருக்காரு. அந்த போயிட்டு இருக்கச்சே அங்க ஒரு அங்க ஒருத்தி இருக்கா, சூர்பனகைக்கு அக்காவாவோ, அவ அயோமுகி அப்படின்னு பேரு. அவ ஒரு ராட்சசி, பயங்கரமா வந்தா லக்ஷ்மணனை தூக்கிட்டு போயிட்டாளாவோ, அவளை மூக்கு காது எல்லாத்தையும் அறுத்து ஓட்டி விட்டார். அப்புறம் மறுபடியும் பிராட்டிய தேடிட்டு போறா. ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கச்சே இவ ரெண்டு பேரும் அதாவது நடக்கவே இல்லை, அப்படியே நின்றுட்டு இருக்கா. ஆனால் இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு. என்னவோ இழுத்துட்டு போறது, எங்க இழுத்துட்டு போறது அப்படின்னு பார்த்துட்டே இருந்தால் போச்சா. ரோம பேரணி தீக்ஷ்ணி மகாகிரிம் இவோத்திதம் கோரவ் புஜௌ விகுர்வானம் ரோமபிஹி நிஷிதைஹி தீக்ஷ்ணைஹி. உடம்பெல்லாம் ஒரே கேசம் ஜாஸ்தியா இருக்கு, ஒவ்வொரு கேசம் பணமர அளவு வசதியா இருக்கு, உயரமா இருக்கு. அப்ப எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க அந்த திருமேனி. இப்படி இருந்தா அவனை யார் கல்யாணம் பண்ணிருந்தான்னு தெரியல. அந்த மாதிரி இருக்கா ரெண்டு பேரும். எதிர வரான், எதிர வந்து நின்னால் என்னடா இவ்வளவு தூரம் தாண்டி இங்க வந்து இந்த ராட்சசன்ட்ட அகப்பட்டுட்டோமே என்றார் ராமன். ராமன் கதறாரா லட்சுமணன் கதறாரா என்ன பண்றதுன்னு தெரியல. அவ கையால இழுக்கிறானா அப்படியே. எத்தனையோ ராட்சசால துவம்சம் பண்ணினோம், உமக்கு இந்த ராட்சசன் ஒரு பிரமாதமானு கேக்குறான் லட்சுமணன் பெருமாளை பார்த்து. ரெண்டு பேரும் அந்த ராட்சசன் தோல்ல ஏறி உட்கார்ந்தாலும் இவர் ஒரு தோல்ல அவர் ஒரு தோல்ல உட்கார்ந்துட்டு அச்சிந்ததாம் சுசம் சுசம் என்ன பண்றதுன்னாராம். கைய வெட்டுனாரா ராமன். ராமன் ஒரு கைய வெட்டினாரா, லட்சுமணன் ஒரு கையை வெட்டினாராம். தட்சிணே தட்சிணோ தட்சிணம் பாகம் அசக்தம் அசினா ததா சிச்சேத ராமோ வேகேன ஸ்வயம் வீரஸ்து லக்ஷ்மணா. ரெண்டு பேரும் வீரதீர பராக்கிரமத்தை காண்பிச்சு ஒவ்வொரு கையும் வெட்டினாலும் வெட்டின உடனே ராட்சசனுக்கு ஞாபகம் வந்துருத்துனான். ஞாபகம் வந்தவுடனே அப்படியே விழுந்து சேவிக்கிறானா, எனக்கு இது சாபம் சுவாமி, உம்மாலதான் அது நிவர்த்தி ஆகணும்ன்றது இப்ப நிவர்த்தி ஆயிடுத்துனான். என்னடா உனக்கு சாபம்னா, ததா சூல சிரோ நாம மகர்ஷி கோபிதோமயம் சஞ்சீவன் விவிதம் வன்யம் ரூபேன தர்சிதாம். ஸ்தூல சிரஸ்னு ஒரு ரிஷி சுவாமி, அவருடைய சாபத்தினால இப்படி ஆயிட்டேன், இந்த விகார ரூபத்தோட இருக்க சுவாமின்னு என்ன சபிச்சுட்டார் சுவாமி அவர். அதுக்கு முன்னாடி ஸ்தூல சிரஸ்னுடைய சாபத்துக்கு முன்னாடி நான் பிரம்மாவை குறிச்சு தபஸ் பண்ணி தீர்க்கமான ஒரு ஆயுச பெற்றேன் சுவாமின், எல்லாரையும் இம்ச பண்ணிட்டு இருந்தேன். அப்படி பண்ணிட்டு காலத்துல இந்திரன் என்ன வஜ்ராயுதத்தினால அடிச்சுட்டான். வஜ்ராயுதத்தினால அடிச்சபடினால தலை உள்ள போயிடுத்து, கால் உள்ள போயிடுத்து, வயிறுதான் பாக்கியா இருந்தது, தலை இல்லாத முண்டமா நிக்கிறேன். கபந்தகா அப்படின்னா தலை இல்லாத முண்டம் அர்த்தம். சுவாமி தேசிகன் சொல்றாரு, மீமாம் சாயா கபந்தம் கதி ஜன பகு ஆகு கல்பம் சிரோன்யே. தலை இல்லாத முண்டத்துக்கு கபந்தகான் பேரு. ஈஸ்வரனே ஒத்துக்கல மீமாம்சகன், அதனால அவனுக்கு கபந்த மீமாம்சகன் பேருனர். ஒருத்த மீமாம்சகன் ரெண்டு விதம், பாட்ட மீமாம்சகால் பிராபாகரால் சொல்லிட்டு, அதுல ஒருத்தனு கபந்தன் பேர் வச்சார் சுவாமி தேசிகன். ஏன்னா தலை இல்லாத முண்டம்னு காட்டுறதுக்காக. நடக்கவே முடியல சுவாமி, நான் என்ன பண்ணுவேன், கைய நீளமா கொடுத்தான், கண் பார்வையில எந்த மிருகம் வந்தாலும் சாப்பிடுன்னா அப்படியே சாப்பிட்டு ஜீவிச்சுட்டு இருக்கேன் நானு. நீர் எதற்காக இப்படி அலையிறேன்னு தெரியும், சீதையை கிடைக்கிறதுக்காக வழிய சொல்றேன் நானு. ஆனா எனக்கு ஒரு காரியம் பண்ணணும், என்ன பண்ணணும் சொல்லி சொல்ல, சீதை தான் எனக்கு முக்கியம்ன்ற. சீதை கிடைக்கிறதுக்காக எந்தவனா நான் பண்றேன் சுவாமி. ஸ்ரீயதாம் ராம பக்ஷாமி சுக்ரீவோ நாம வானரா. அப்படி போவோம் சுவாமி. சுக்ரீவன் ஒரு சிநேகிதன் கிடைப்பான் உமக்கு, அவர் தான் உமக்கு சீதை கிடைக்கிறதுக்கு நல்ல விஷயங்களை பண்ணணும், என்ன வந்து எனக்கு ஒரு சம்ஸ்காரம் பண்ணிட்டு போவனு. சீதையை பத்தி தகவல் சொல்றேன், எனக்கு திவ்யமான ஞானத்தை நீர் கொடுக்கணும், என்ன கொளுத்தினால் பள்ளத்துல தள்ளி கொளுத்தினால் எனக்கு வந்து திவ்யமான ஞானம் வந்துடும். சரி பள்ளத்தை வெட்டுறான், கட்டையெல்லாம் இழுத்துன்னு வந்து போட்டு தழையெல்லாம் போட்டு நெருப்பு வச்சா வச்ச எரியறதான், எத்தனையோ மாம்சம் சாப்பிட்டுருப்பான் போல் இருக்கு, எல்லாம் வெடிக்கிறது உடம்புல இருந்து மொத்தமா. பாருங்கோ, தன் தகப்பனாருக்கு திருக்குடந்தாண்டவன் சாதிக்கிறார், தன் தகப்பனாருக்கு சம்ஸ்காரம் பண்ணல, அதனால எத்தனை பேருக்கு சம்ஸ்காரம் பண்றாரு பாருங்கோ ராமன் இல்லையா. இதுதான் பக்தஜன தாட்சிணியான்னு. தகப்பனாருக்கு சம்ஸ்காரம் பண்ண முடியாத ஒரே காரணத்தினால எத்தனை பேருக்கு வழியெல்லாம் சம்ஸ்காரம் பண்றாரு பாருங்க. தகன விராதனுக்கு ஒரு சம்ஸ்காரம், அது கணன சம்ஸ்காரம். ஜடாயுக்கு ஒரு சம்ஸ்காரம், அது தகன சம்ஸ்காரம். இப்போ பள்ளம் பண்றார், விராதனை பள்ளத்துல தள்ளி மூடினார். தகா ஜடாயுக்கு தகன சம்ஸ்காரத்தை பண்ணார். இப்போ பள்ளத்திலையும் தள்ளினார், நெருப்பும் போடுறார், ரெண்டு சம்ஸ்காரமும் பண்றார் இல்ல. கணன சம்ஸ்காரம், தகன சம்ஸ்காரம், பிரம்மமேத சம்ஸ்காரம், எல்லா சம்ஸ்காரத்தையும் பக்தர்களுக்கு பண்றார் பெருமாள்னா. அப்ப பேர் பட்டவன் சரி பண்ணி முடிச்சா இங்கே போறார், கிளம்பி போறாரு. சுயதாம் ராம வக்ஷாமி சுக்ரீவோ நாம வானரா பிராத்ரா நிரஸ்த கிருத்னேனா வாலினா சக்கர சூனுனாம். ஒருத்த தமிழ்நாளால அடிக்கப்பட்டு துரத்தி விடப்பட்டு பம்பா சரஸ்லயே வந்து நிக்கிறான் ஒருத்தன். அங்க போங்கோ, அங்க போனா கண்டிப்பா அவன் உமக்கு சகாயம் பண்ணுவான், அதற்காகத்தான் அவன் இருக்கான் சரின்ட்டு அவன் இந்த விஷயத்த சொல்லிட்டு நீ அங்க போய் சுக்ரீவனை பாருன்னு சொல்லிட்டு அவன் தேவ பதத்து கிளம்பி போயிட்டான், தேவலோகத்து கிளம்பி போயிட்டான் அவருடைய நிஜ உருவத்தோடன். இங்கேன்னு திரும்பி போறார் கபந்தன். அதுதான் சுவாமி தேசிகன் சொல்றார், கபந்தன் போன பிறகு திருப்பி நடந்து போறார். அவந்த மகிம முனி ஜன பஜன முஷித ஹிருதய கலுஷ சபரி மோக்ஷ சாட்சி பூதாம். போற வழியில ஒரு காரியம் பாக்கி இருந்தது, இவரால் நடக்க வேண்டிய காரியம் இல்ல, இவர் சாட்சி பூதமா இருந்து கொண்டு இவர் தலைமையில நடக்க வேண்டிய காரியம் அது. இவரால காரியம் நடக்கணும்னு இல்ல, அந்த இவரை எதிர்பார்த்து அவ இல்ல, ஆனால் இவருடைய தலைமையில அந்த காரியம் நடக்கணும்னு இருக்கு, அதனால அவர் இருக்கார். அந்த காரியமானது நடந்தார், சபரிய மோட்ச சாட்சி பூத்தானார். சபரிய மோட்சத்துக்கு இவர் அனுப்பல, அவ புண்ணியத்தை அப்படி சம்பாதிச்சு வச்சிருந்திருக்கா, ஆச்சாரியர்கள்லாம் கைங்கரியம் பண்ணதுனால அவளுக்கு அந்த மாதிரியான ஒரு ஒரு இதுவானது, ஒரு பிராப்தமானது இருக்கு ஆல்ரெடி. ஆனால் அவள் இவளை இவரை வந்து சத்கரிக்கணும் அப்படின்றதுக்காகவே அவள் வந்து இவனுக்காக காத்துன்னு இருக்கா. இவனுக்கு சில சத்காரங்களை பண்ணிட்டு அவ போன தயாரா இருக்கான்னு உள்ள போனா, ஸ்ரமணி சபரி நாம காக்குஸ்த சிரஜீவினி. ரொம்ப நாளா அந்த ஆசிரமத்துல சபரின்னு ஒரு வீடு வச்சு அவ எல்லா ரிஷிகளான ஆச்சாரியர்களுக்கும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. துவாம் து தர்மே ஸ்திதா நித்யம் சர்வபூத நமஸ்கிருதம் திருஷ்ட்வா தேவோபமம் ராமம் சொர்க்கம் லோகம் கமிஷதி. ராமா உன்னை பார்த்துட்டு அவ சொர்க்கலோகத்துக்கு போ, உன்னை பார்க்கறதுக்காகவே இருக்கா. உன்னை பார்த்துட்டு உன் எதிரியே அவ சொர்க்கலோகத்துக்கு போக போறா, உன்னையே பிரதீட்சிச்சுண்டு இருக்கா. பிரதீட்சிச்சுன்னா எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறான். அவளையும் போய் பார்த்துட்டு அங்க ஆசிரமத்துல அனுகிரகிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கபந்தன் விமானத்துல ஏறி போயிடுறான். ராமஸ்ய பாதௌ ஜக்ராக லக்ஷ்மணஸ்ய தீமதா. பார்த்தா, பார்த்த உடனே கை கூப்பிடா சபரி. சபரி ஆசிரமத்து போய் அந்த ஆசிரமத்து கிட்ட போனார். சபரி ஓடி வந்து கைய கூப்பிடா, ராமனுடைய திருவடியை பிடிச்சிருந்தார், லக்ஷ்மணனுடைய திருவடியை பிடிச்சிருந்தார். பாத்தியம் ஆசமணியன் சர்வம் பிரதாத்து யதா விதி, எல்லாத்தையும் கொடுத்தார். வைஸ்வானர பிரவிஷதி பிராமணோ கிருஹான். எல்லாருக்கும் அதிதி அதிதி சத்காரம் பண்ணும் இல்லையோ, எல்லா அதிதி சத்காரையும் பண்ற. ராமன்கிட்ட பழங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கிறான். தேசிகன் சொல்றார், அவந்திய அவந்தியமான மகாத்மத்தை உடையவர்களான நினைத்த காரியத்தை சாதிக்கும்படியா இருக்கக்கூடிய மகாத்மசாலிகள்ன்ற அர்த்தம். மதங்காதி முனிஜனங்களுடைய சிசுருஷையாலே முஷித்த போக்கடிக்கப்பட்ட, அதாவது ஹிருதய கலுஷ, ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் மதங்க மகரிஷியும் போன்ற மதங்கர்கள் போன்ற முனிவர்களுக்கு ஆச்சாரிய கிருத்தியம் பண்ணபடியினாலே அவளுக்கு அந்த விதமான கஷ்டங்கள்லாம் போய் தயாரா இருக்கா. அப்படிப்பட்டவருடைய மோட்சத்துக்கு பெருமாள் காத்துட்டு இருந்தான். இந்த இடத்துல சூக்ஷ்ம விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அவ பல ஜென்மங்களாக நல்ல காரியங்கள் பண்ணி அதன் மூலமாக சில புண்ணியங்களை சம்பாதிச்சு வச்சிருக்கா. அந்த யோகங்கள்லாம் இந்த ஜென்மத்துல பூர்த்தி ஆறுது. எத்தனையோ ஜென்மங்களா அவ இருந்துட்டு இருக்கா, நல்ல காரியமே பண்றா. அந்த புண்ணிய பலன்கள் எல்லாமே இந்த ஜென்மத்தோட பூர்த்தி ஆறுது. அந்த நிறைவு பலன் எதுன்னு கேட்டால் மோட்சம். அது இந்த ஜென்மத்துல கிடைக்கணும். அவள் அவள் அவ அவ ஏதோ ஒரு ஜாதி, எந்த ஜாத்தின்னு நிர்ணயம் பண்ணக்கூடாது. நம்ம ஆனா அவ பண்ணா பாருங்க, அவ வந்து பெருமாள் இப்ப சாட்சிபூதமா இருக்கார் அப்படின்னா சித்தோபாயத்தையோ சாத்தியோபாயத்தையோ பார்த்துட்டு அவர் வந்து அவளை மோட்சத்துக்கு அனுப்பல. அவ சாத்தியோபாயம் உபாயம் உபேயம் எல்லாமே பெருமாள் தான் நினைச்சிட்டு இருக்காரா, இல்ல பக்தியாவும் பிரபத்தியாவும் அவ வந்து மோட்சத்துக்கு போறாளா, இங்க கேள்வி கிடையாது. வேண்டாம், அது மாதிரிலாம் பெருமாள் எப்படி மோட்சத்துக்கு அனுப்பிச்சார் இதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். பெருமாள் சாட்சி பூத்தரா இருக்கார், அவளுக்கு ஆல்ரெடி மோட்சம் பிராப்தம் ஆயிடுச்சு. அவ வீடு பெற்றதை, அதாவது அவள் மோட்சத்தை அடைந்ததை கண்டு இங்கு சாட்சி பூத்தராக மட்டுமே இருந்தார் பெருமாள். அவ்வளவுதான், தேசிகனே சபரிய மோக்ஷ சாட்சி பூத்தான். பிராப்த கர்மவசா வசத்தாலே வர்ணாவரத்தை அடைந்த சபரியானவள் நான் வியாக்கியானத்திலே சின்னாமசாமி விஷ்ணு தர்மத்துல சொல்றார் ஒரு ஸ்லோகத்துல, தர்ம வியாதாதயோப்யே பூர்வாபியாசித்தே. பூர்வாபியம் இது ரொம்ப பழைய புஸ்தகமா சரியா தெரியல. தர்ம வியாதாதயோப்யே பூர்வாபியாசாத் ஜுகுப்சிதே வர்ணாவரத்வே சம்பிராப்தாஹ சம்சித்தியம் ஸ்ரமணீயதா. அவ முன்னாடியே எல்லாத்தையும் பிராப்தமா வச்சுட்டு இருக்கா கையில பூர்த்தியா. இப்ப ஒரு உதாரணம், பேங்க்ல அடியனுக்கு 5 கோடி இருக்கு, அடியனுக்கு ஏதோ தேவைப்படுறது, அந்த 5 கோடியை நான் வந்து யார்ட்டையும் கேட்கல, 2 பேர் ரெஃபரன்ஸ் போட்டா மட்டும்தான், கையெழுத்து போட்டா செக்யூரிட்டி போட்டா மட்டும்தான் நான் தான் சீக்கான், இந்த 5 கோடி இவருந்தா அப்படின்னு கையெழுத்து போட்டா மட்டும்தான் அந்த 5 கோடியை பேங்க் ஆபீசர் தரேன்னு சொல்றாரு. அதுக்காக நான் ஒருத்தட்ட போயிட்டு எனக்கு தெரிஞ்ச பெரியவாள்கிட்ட போய் கேக்குறேன், அடியனுக்கு கொஞ்சம் கையெழுத்து போடும், அப்பதான் வந்து 5 கோடி தருவா எனக்கு இந்த தேவையினால இருக்குன்னு சொல்லிட்டு. நான் அவர்கிட்ட 5 கோடி கேட்கல, ஆல்ரெடி நான் 5 கோடியை சம்பாதிச்சு வச்சிருக்கேன். அந்த 5 கோடி எடுக்கிறதுக்கு இவரோட கையெழுத்து எனக்கு இருந்தா மட்டும் போறோம், இவர் வந்து கையெழுத்து போட்டா மட்டும் போறோம். சபரி ஆல்ரெடி மோட்ச பிராப்தி அடைஞ்சுட்டா, மோட்சம் பிராப்தமா இருக்கு அவர்கிட்ட, பல ஜென்மங்களாக பண்ணப்பட்ட புண்ணியங்கள் அதனுடைய காரியங்கள்லாம் சமாப்தி ஆகி பலன்கள்லாம் சமாப்தி ஆகி கடைசியா பலன் என்ன இருக்குன்னா அது மோட்சம் தான் இருக்கு. இவர் வந்து மோட்சத்துக்கு போறதுக்கு சாட்சி பூதமா நிக்கிற, போறியா கிளம்புறியா ரூட்டை கிளியர் பண்ணி விடுறாரு, இதுதான் இவருடைய வேலை. அப்படிப்பட்ட மோட்சத்திற்கு சாட்சாத் திரஷ்டாவாக இருந்தவனே எம்பெருமானே ஸ்ரீராமா அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். இந்த இடத்துல இவ சபரி மோட்சத்தை பத்தி ஏகப்பட்ட விசாரம் இருக்கு, எல்லாமே எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கு. வேதாந்தத்திலே நிறைய விசாரிக்கிறாய், அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கல. ரகுவீர கத்திய உபன்யாசம் நம்ம பண்றோமோ தவிர சில விஷயங்கள்லாம் மேல பெரியவாள் விசாரிச்சுட்டே போறா, நிறைய விசாரிக்கிறாரு. இது வந்து சம்ஸ்கிருத வியாக்கியானங்களாக இருந்தாலும் சரி, தமிழ் வியாக்கியானமா இருந்தாலும் சரி, சின்னாம பாட்டராச்சார சுவாமியும் சரி, இல்ல தெம்பர பாரத்வாஜர் ராஜகோபாலாச்சார சுவாமியுடைய சம்ஸ்கிருத வியாக்கியானமா இருந்தாலும் இந்த கோட்டிகள்லாம் மேல வைக்கிறா, இதெல்லாம் சரிப்படுமா சரிப்படுமா சரிப்படுமா. ஏன்னா லோகத்துல என்ன வேணாலும் பேசிட்டு போயிட்டே இருப்பான். என்ன சொல்லிட்டா, தான் சாட்சி பூத்தராக மட்டும் இருந்தார், அப்படி இல்லாம பிரபன்னன் போல உபாயாந்தர ஸ்தாபனாய் இல்லை, அதெல்லாம் காட்டலாங்க. அங்க எதுவுமே பண்ணல, பக்தியா பிரபத்தியா எதுவுமே அங்க சொல்லவே இல்லை. இதை போட்டு ரொம்ப விசாரிக்க கூடாதுன்னு பெரியவா சொல்றா, இப்படியே சபரி மோட்ச சாட்சி பூத்தா இப்படியே இருந்தார், சாட்சியாக இருந்தார்னு சொல்லி இன்னியோட ஆரண்ய காண்டம் பூர்த்தி ஆகுது. நாளையில கிஷ்கிந்தா காண்டம் சுக்ரீவனை பார்க்கிறார். இன்னைக்கு 55 நாட்கள் சொல்லிட்டு நம்ம ஒரு பிரதிஜை பண்ணிட்டு இருக்கோம், கூடுமான பர்யந்தம் அந்த 55 நாட்கள்ல முடிச்சிடறதுக்கு அடியன் பிரயத்தனப்படுறேன். அநேகமா உத்தரகாண்டம் 1-2-3 நாள் ஜாஸ்தி ஆகலாம், க்ஷமிக்கும், அப்படி ஏதாவது ஜாஸ்தி ஆச்சுன்னா க்ஷமிக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு இன்னைக்கு உபன்யாசத்தை இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். தயவு செய்து உபன்யாசத்தை கேட்டவர்கள் உபன்யாசம் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி ஏதோ ஒரு வேல்யூபிளாக ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால், அது கிரிட்டிசைஸா இருந்தாலும் சரி, இந்த இடத்துல இப்படி இருக்கலாம் அந்த இடத்துல அப்படி இருக்கலாம் இன்னும் நன்னா சொல்லியிருக்கலாம் ஏதாவது தெரிவித்தால் அடியனுக்கு இது சௌகரியமா இருக்கும். இந்த காரியம் அடியன் பண்றது எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காமல் பண்றேன் அப்படின்லாம் அரியன் சொல்ல வரல. சுவாமி நாகேஸ்வர சுவாமி இது அடியனுடைய ஆக்யா தெரிவிச்சார். அடியனுக்கு அடியன் பண்ணிட்டு இருக்கேன். எத்தனையோ காரியங்களுக்கு நடுவுல இந்த காரியமும் அடியனுக்கு போயிருந்திருக்கு. பெருமாள் சங்கல்பம் ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இது ரொம்ப நாள ஆசை அடியனுக்கு. கிட்டத்தட்ட 2 வருடமாக நாகேஸ்வாமி கிட்ட சொல்லி நாகேஸ்வாமி அடியன்ட்ட சொல்லி இப்பதான் பிராப்தம் ஆயிருக்கு. ஆகையினால கேக்கிறவாள் தயவு செய்து இந்த இது இப்படி இருக்கு, இந்த இடத்துல இப்படி சொல்லிருக்கலாம், அந்த இடத்துல இப்படி சொல்லிருக்கலாம், இன்னும் கூட சபரி கதையை விஸ்தாரமா சொல்லிருக்கலாம் அப்படின்னு. ஒரு விஷயம் அடியன் விஜாபிக்கிறேன் இந்த இடத்துல, பெரியவாள் தப்பா நினைச்சு கூடாது. அடியன் ஒண்ணு பண்ண காரியம், பரதனுடைய சரித்திரத்தை சொன்ன உடனே பாதுகாப்பட்டாபிஷேகத்தை மறுநாள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன. ஆனால் இந்த பர்யந்தம் அடியன் பாதுகாப்பட்டாபிஷேகத்தை பார்க்கல, படி அதாவது பண்ணல. யாருமே கேட்கல ஏன் பாதுகாப்பட்டாபிஷேகம் மத்த நாள் வரலன்னு, யாருமே கேட்கல. அப்படியே அடுத்து நான் தண்டகாரண்ய வாசத்துக்கு போயிட்டேன். ஏன்னா அடியனுக்கு 55 நாள்ல முடிச்சாகணும்னு ஒரு நிர்பந்தம் இருக்க முடியாது. பாதுகாப்பட்ட அபிஷேகம் எத்தனை நாள் போகுமோன்னு தெரியல. அடியன் யோசிச்சு அடுத்ததுக்கு போயிட்டேன். பரதன் வந்து ராமனை சேவித்தான் அப்படின்றதோட முடிச்சுட்டு மேல போயிட்டேன், பாதுகாப்பட்ட அபிஷேகம் பண்ணல. ஆனால் இன்றளவும் ஏன் அந்த பாதுகாப்பட்ட அபிஷேகம் வரல அப்படின்னு யாருமே கேட்கல, ஏன் தெரியல. யாராவது கேட்டால் பண்ணலாம், உடனே கேட்கலாம். யாராவது கேட்டால்தான் நீங்க பண்ணுவீங்களா, உங்களுடைய கர்த்தவியம் நீங்க பண்ண மாட்டீங்களான்னு கேட்கலாம். ஆனால் அடியனுக்கும் தோன்றதோ இல்லையோ, ஏன்னா சுவாமி தேசிகன் பாதுகாப்பட்ட அபிஷேகத்தை பத்தி பெருசா சொல்லல. அடியனும் பாதுகாப்பட்ட அபிஷேக விஷயத்தை அப்படியே விட்டுட்டு சுவாமி தேசிகன் போன வழியில மேல போயிட்டேன். கிருப்பையா தயவு செய்து எல்லா இடத்துலயும் ஒரு பிரார்த்தனை கேளுங்கோ. எனக்கு தெரியும் வாட்ஸ்அப்ல நிறைய வருது, ஏகப்பட்ட விஷயங்களை எல்லாரும் தெரிவிச்சிருக்கா. அடியன் ரகுவீரகத்திய உபன்யாசத்தை போலவே இன்னொரு சுவாமியுடைய ரகுவீரகத்திய உபன்யாசமும் ஒரு 2 நாளா ஆரம்பிச்சிருக்கு அடியனுக்கு தெரியும். இருந்தாலும் பிரார்த்தித்து கேட்டுக்கொள்கிறேன், ஏதாவது சந்தேகங்கள் சம்சயங்கள் இப்படி சொல்லிருக்கலாம் அப்படி சொல்லிருக்கலாம்னு ஏதாவது கிரிட்டிசைஸ்கள் இது மாதிரி ஏதாவது கிரிட்டிசிசம் இது மாதிரி ஏதாவது எது இருந்தாலும் தயவு செய்து தெரிவியுங்கள் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். தாசன்.